రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమహమస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహరస్తైతరాణి త్రణాయమేణే అస్మద్గురుర్భగవదో సిదేహిక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే ఇన్నముదం ఊట్టిహే నింగే వా పహింగిళియే తెన్నరంగం పాడవల్ల సీర్పెరుమాళ్ பொன்னும் சிலை சேர் நுதலியர் வேள் சேரளர்ஹோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஸ்ரீஹபதியான பகவான் திரிவேங்கிரமுடியானுடைய குலசேகராழ்வார் மங்களாசாசனம் பண்ண பிரார்த்தனை பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஊனேரி செல்வத்து பாசுரம் அனுபவித்து வந்துட்டிருக்கோம். அதிலே எட்டாம் பாட்டில் ஆழ்வார் நெறியாய்கிடக்கும் நிலையுடனே ஆவேனே அப்படின்னு, நெறியாக திருமலைக்கு செல்லும் அந்த ஒரு பாதையாக இருக்கிறேன் அப்படின்னு பரம பாகவதோத்தமர்களுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கும் அப்படின்றதாகிலும், அந்த திருப்பாத தூளிகள்லாம் தன்னுடைய சிரசிலே இருக்கும் அப்படின்ற அனுபவத்தோட பரம பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுமாக இருக்கக்கூடிய அந்த நெறியாக இருக்கேன் அப்படின்றத நேர்த்தி பார்த்தோம். ஆனா பெருமாள் கேட்கிறார், திருமலைக்கு வர பல பாதைகள் உண்டு, அந்த காலத்தில் ஒரே பாதை தான். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா நடக்கிற இடமே ரெண்டு இருக்கு, ஸ்ரீவாரி மிட்டான்னு இருக்கு, அலிப்பிரி அப்படின்னு ரெண்டு பாதை ஆயிடுறது. அதுக்கப்புறம் மேல போறதுக்கு, கீழே இறங்கிறதுக்குன்னு வண்டியில போறதுக்கு, அப்படி பல பாதைகள் உருவாயிடுறது. அப்போ இந்த பாதை வேணாம், நாளைக்கு ஒரு புதுசா ஒரு பாதை பண்ணிட்டு இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போலாம், இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்புறம் அந்த பாதையை நம்ம இருந்தும் வியர்த்தமாயிடுமே. அங்கே ஆழ்வார் அங்கே என்ன அனுபவிக்கணும் அப்படின்னா, பாகவதர்கள் ஏறக்கூடிய, வெறும சும்மா இருக்கக்கூடாது, பாகவதர்களுடைய சம்பந்தம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு பார்த்து, அப்போ அப்படியா அது வேண்டாம் அப்படின்னு அதுக்கு அடுத்த பிரார்த்தனையை இந்த ஒன்பதாம் பாட்டில் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேர். செடியாய வன் விலைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்துண் பவளவாய் காண்பேனே அப்படின்னு. செடியாய் வல் வினைகள் தீர்க்கும் திருமாலே அப்படின்னு, ஒரு செடி போன்ற அடர்த்தியாக குரூரமான பாபங்கள், அப்பேற்பட்ட பாபங்களை பண்ணக்கூடிய நான், ஆனா எப்பேற்பட்ட பாபங்களையும் தீர்க்கக்கூடிய பெருமாளே, ஸ்ரீஹபதியான திரிவேங்கடமுடையானே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அப்படின்னு. நெடியானே, உமக்கு நிகர் யாரும் கிடையாது, அப்பேற்பட்ட பெருமைக்குள்ள வேங்கடவா திரிவேங்கடம் தென்பெருமானே, நின் கோயிலின் வாசல், உன்னுடைய கர்ப்பகிரகத்துக்கு அந்த வாசல்லே, அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் அப்படின்னு, அடியாறுகளான பரம பாகவதோத்தமர்கள், வானவரம் அப்படிங்கும்பொழுது தேவர்கள், அப்புறம் அப்சரசைகள் அரம்பயர்களும் அப்படின்னு, அப்சரசைகள் அவெல்லாம் அங்க வந்து அந்த வாசல்ல சேவிக்க வரா இல்லையா, அதுக்கு அவா கூடி சஞ்சரிக்கும் இடமாக, இயங்கும் இடமாக அவா மிதிச்சு போகக்கூடிய படியாக கிடந்து, அப்பேற்பட்ட ஒரு படியாக இருக்கேனே நான், அந்த படியாக இருந்து உன் பவளவாய்க்கு அன்பேனே. பகவான் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருந்த படியா இருந்தா என்ன ஒரு அதிசயம்னா, வந்த பரம பாகவதோர்கள் எல்லாரும் அந்த படியை மிதிச்சுண்டோ தாண்டிண்டோ போவார். அதனால திருவடி பாகவத திருவடி சம்பந்தமும் பெறலாம். அது மட்டும் இல்ல, அங்கேருந்து பெருமாளுடைய பவளவாய் அந்த மந்தகாசத்தோட இருக்கிற திருவேங்கடமுடியானையும் சேவிச்சுண்டேவும் இருக்கலாம். அப்ப ஒரு படியா இருக்கணும்னா அச்சேத்தன வஸ்துவாச்சு அப்படின்னா, மற்றவாளுக்கு பார்க்கச்சு அது அச்சேத்தன வஸ்துவாக தெரிஞ்சா கூட தனக்கு சைத்தன்யம் இருந்து பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படியான பிரார்த்தனையை இங்க வைக்கிறார். போன பாசுரத்தில் நெறி கூட பாகவத சம்பந்தம் உண்டு, ஆனால் பெருமாள் அந்த இடத்துக்கு எழுத மாட்டேன். இங்கேன்னா ரெண்டுமே உண்டு. அது இல்லாமல் எல்லாருமே ஒரே வழியில் வருவான்னு சொல்ல முடியாதே. ஒரே வழியில் இருந்தால் தேவர்கள்லாம் அவள் ஆகாசத்திலேருந்து நேர சன்னதிக்கு வந்துடுவான். ஆனால் சன்னதிக்குள்ளே எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து தான் ஆகணும். இந்த இடத்துல உள்ளே வந்து திருமலை கோவில் சன்னதியில் ரெண்டு மூணு வழி அப்படின்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டேன்னா கோவில் வாசல்லையே எப்பேற்பட்ட கியூ இருக்கட்டும், 500 ரூபாய்க்கியூ, 300 ரூபாய்க்கியூ, 50 ரூபாய்க்கியூ, எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறது. அதுக்கப்புறம் பரமபாகவதோத்தமர் எல்லாம் ஒரே வரிசையில் தான் வந்து சேரணும். பெருமாள் இந்த கர்ப்பகிரகத்தை வந்து அந்த இடத்துல தான் சேவிச்சுட்டு வர முடியும். அதனால் அந்தப்படினா எல்லாருடைய பாகவத சம்பந்தமும் கிடைச்சிடுறது. அதே போல் பகவானை சேவிக்கக்கூடிய அந்த பாக்கியமும் கிடைச்சிடுறது. அதனாலே இப்படி ஆசைப்படுகிறார் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வாரும் திருச்சேரை பாசுரத்திலே சேரை என்பெருமான் தாழ் தொடுவார் என் தலைமேலே அப்படிங்கிறார். யாரெல்லாம் அந்த சேரை என்பெருமானை திருவடி தொடராளோ அவ அந்த பாகவதோத்தமர்கள் எல்லாரும் என்னுடைய சிரசுக்கு மேலே அப்படின்னு, அவளுடைய பால்தூளிகள் என் தலைமையிலே அப்படின்றது. அதே போலயே குலசேகர ஆழ்வாரும் படியாயிருந்து அப்படின்னு ஆச்சரியமான இந்த மங்களாசாசனத்தை பண்றேன். தூணாக இருக்கலாமே அப்படின்னு கூட வேண்டல. தூணாக இருந்தா கூட என்னன்னா பாகவதர்களுக்கு வர சமயத்துல பெருமாளை மறைக்கணும், அதெல்லாம் எதுக்கு? அது இல்லாம அவளுடைய திருவடி கீழே இருக்கணும்ன்றது இவர் ஆசைப்படுறதுனால படியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கார். இன்னைக்குமே அந்த படிக்கு, அதனாலதான் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற படிக்கு குலசேகர படி அப்படின்னே அதுக்கு பேர். இப்போ அதே குலசேகர ஆழ்வாரே என்ன சொல்றாருன்னா, பரம பாகவதோத்தமர்கள் ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கான்னா அவ அந்த பெருமாளை ராமபிரானையும் அந்தந்த அவதாரங்களையும் சேவிச்சுண்டு அனுபவிச்சுட்டு ரெண்டு பேர் பேசும்பொழுது அவ வர அந்த கண்ணில் ஜன்னில் அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தில் வரக்கூடிய அந்த கண்ணீர் அது கீழே மண்ணிலே பட்டு அந்த மண் வந்து அந்த ஜலத்தினாலே கண்ணீர்னாலே சேராக இருந்தா அந்த சகதியை தான் என் நெத்தியில நான் இட்டுப்பேன் அப்படின்னு சொல்றார் பாசுரத்தில். அப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வார் அப்படி என்னன்னா பாகவத கைங்கரியம் அப்படின்றது அவ்வளவு வசதியாக இருக்கிறதுனால அவளுடைய திருவடி சம்பந்தத்தை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த ஒரு ஒரு படிக்கட்டாக இருக்கணும், குலசேகரப்படியாக இருக்கேன் அப்படிங்கிற பெரிய பிரகார சுவாமி ஆச்சரியமாக இந்த வியாக்கியானத்திலே 9வது பாட்டில் கீழ்பாசுரத்திலே திருமலைக்கு செல்லும் பாதையாக இருக்க விரும்பினார், ஒரு ஊருக்கு பல வழிகள் உண்டாக இருக்கும், நான் ஒரு வழியாயிருக்க பாகவதர்கள் வேறொரு வழியாக செல்லும் அளவில் பிரயோஜனமில்லையே என்று பார்த்து தமக்கு பகவத் பாதாரவிந்தபரராக சங்கல்பம் பகவான் முகாரவிந்தத்து பிரேக்ஷணமும் படியான ஜன்மத்தை பிரார்த்திக்கிறார். அதனால் படியாயிருந்து உன் பவளவாய் காண்பதுவே என்கிறார் அப்படின்னு. நான் ஒரு வழியாக இருந்தேன், அப்புறம் பாகவதாலாம் வேற ஒரு வழியில சென்றுட்டா. அப்ப அந்த காலத்துல நடந்து போறது வந்து ஸ்ரீவாரிமிட்டான்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல தான் நடந்து போவான்னா. ஆனா அது பல நாள்கள் நம்மளே கண்கொள்ள பார்த்துருக்கோமே, அந்த இடத்த மூடிட்டு இப்ப அலிப்பிரியிலேருந்து நடந்து போறான். இப்ப அந்த ரெண்டு பாதையுமே ஓபன் பண்ணிட்டான். அந்த காலத்துல வெறும் நடந்து போற பாதை தான் இருந்தது. இப்ப என்னன்னா புதுசா வண்டிகள்லாம் போகக்கூடிய ஒரு பாதை. அப்போ அந்த பாதையாக இருந்தானே நம்ம திருவடி சம்பந்தம் கிடைக்காது, கார் டயர் தான் நம்ம மேலே வரும். அதனால எப்படி என்ன வேணால் மாறலாம். அப்போ ஒரு பாதையை இந்த வாட்டி மூடிடலாம், இது கொஞ்சம் ஆபத்தாக இருக்கு, இது சரியில்லை, மக்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய பாதை வச்சுட்டாலும் அதுக்கான அவ்வளோ செக்யூரிட்டிஸ் போடணும், அவளுக்கும் அது செலவு அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டை மாற்றிட்டேன்னா அப்போ என்ன வேணால் ஆயிடலாம். அப்புறம் பாகவதர்கள் செல்லாத நான் அந்த இடத்துல ஒரு வழியாக இருந்தேன்னா அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடுமே. அப்போ அவளுடைய திருவடி சம்பந்தமும் பெறலாம், பகவானையும் சேவிக்கும்படியான ஒரு ஆசை அப்படின்றது இந்த ஆச்சரியமா அந்த படியாயிருக்கும் அப்படின்னு இந்த பிரார்த்தனையிலேயே மிகப்பெரிய பிரார்த்தனையாக இது இருக்கிறேன். அப்பேற்பட்ட ஜென்மத்தை எனக்கு கொடும் அப்படின்னு. அப்புறம் பாசுரத்தில் வியாக்கியானத்துக்கு போகும்பொழுது செடியா வல்வினைகள் அப்படிங்கும்பொழுது செடி என்ற குல்மமும் புதர்களை சொல்லுகிறது, அறுக்க அறுக்க அழாததாயிருக்கும் குல்மங்கள் போலே விபுலங்களாக இருந்துள்ள பாபங்கள் என்றபடி அப்படின்னு. ஒரு முள் புதர்கள் போலே அந்த குல்மம் அப்படின்ற செடி போலே இருக்காம நம்மளுடைய பாபங்கள் அப்படின்னா அறுக்க அறுக்க அறுக்க அறுக்க முள் புதர் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அப்படி நம்மளுடைய பாபங்கள் இருக்கும்பொழுது அதை நமக்காக பெருமாள் வல்வினைகள் தீர்க்கும், அப்பேற்பட்ட பாபத்தை தீர்க்கிறான் அப்படின்னு. தீர்க்கும் அப்படின்னா மாமே பிரபத்தியந்தே மாயா வேதாக தரந்தி தேக என்கிறபடியே எம்பெருமானாலே தீர்க்கும் அழாதது உண்டோ? பெருமாளால தீர்க்க முடியாததுன்னு ஒரு உண்டோ? அவன் சங்கல்பித்தா எதையும் பண்ணக்கூடுவானே. அப்படின்றதுனால எந்தெந்த பாபங்கள் பிரளய காலத்திலே எல்லாரையும் பகவான் இந்த லோகத்தையே பிரளயத்தை உண்டாக்கினா கூட, அப்ப கூட நம்ம வந்து பகவானுடைய வயிற்றிலே இருந்தா கூட அந்த நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் அப்படின்னு போகாது. அந்த பாப்பங்கள் இனிமேல் மேற்கொண்டு பண்ணாமல் இருப்போமே தவிர அந்த புண்ணிய பாப்பங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சிருஷ்டியில் அதை திருப்பியும் அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த பிரளய காலத்தில் கூட போகாத புண்ணிய பாப்பத்தை ஆனால் பகவான் திருமலையில் வந்து சேவிச்சா அதை வேரோடு அறுத்துடுறான் அப்படின்னா, அப்பேற்பட்ட கருணையோடே இருக்கிற திருவேங்கட முடியான். அதை இங்கே ஆச்சரியமான சாதிக்கிறேர். எம்பெருமான் யதா பராத தண்டனம் ஆகையாலே தீர்க்க கூசா நின்றாலும் அப்படின்னு, அவன் வந்து தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். சர்வலோகத்துக்கும் அதிபதியானவன் அப்படின்னா நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? பாவம்னு பண்ணிட்டு வந்தா பரவாயில்ல, நான் மன்னிச்சிடறேன்னா திருப்பி திருப்பி எல்லாரும் பாவத்தை பண்ணிட்டே தான் இருப்பா, அதனால பாவங்களுக்கு தண்டனையை கொடுத்தே தான் தீரணும். ஆனா அப்படியும் ஆனா திருமலையில வந்தே எப்படி அவர் கூசி இவ்வளவு பாவம் பண்ணிட்டு எங்க முன்னாடி நிற்கிறியே அப்படின்னு அவர் கூசி நின்றா கூட பரவாயில்லையாம். ஏன்னா அப்படி இல்லாதபடி தயார் பண்ணிடுறா அப்படின்னு, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு சகதர்மச்சரி இம்சாரே என்கிறபடியே உபேட்சித்தருக்க அகலஹில்லே நிறையும் என்று அலர் மேல்மங்கை உரைமார்பா என்கிறபடியே நித்தியான பாயினியா இருந்தாலும் ஆகையாலும் அவள் பக்கலிலே எம்பெருமான் வியாமோகம் வடிவு கொண்டுவனாய்கையாலும் செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் குறையில்லே என்கிறார் அப்படின்னு, தாயார் பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு ஒரு க்ஷணம் கூட அந்த வக்ஷஸ்தலத்தை விட்டு நகராதபடி அங்கேயே இருந்து இந்த பக்தர்கள் பல பக்தர்கள் வருவா, ஒருத்தர் கூட பகவான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன் இவ்வளவு பாவங்கள் பண்ணிடுவே அப்படின்னு சொல்லிட போறேரோன்னு அவரை சொல்ல விடாதபடி தாயார் பக்கத்திலேயே இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு இருக்கிறதுனால, அதனால இந்த இடத்துல எந்த குறையும் இல்லை, செடியாய் வல் வினைகள் தீர்க்கும் குறை இல்லையே என்கிறார். அதனால பெருமாள் எப்படியுமே அனுகிரகிச்சிடுவார், பக்கத்துல தாயார் இருக்கார் அப்படின்னு. அதனாலதான் நம்ம சொல்ற காக்காசுரன் அந்த ராமாயணத்திலேயே அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணாலும் விபீஷணாதிகள் சபரி அவெல்லாம் பரம பக்தர்கள். அப்ப ராமர் தனியா இருந்தார், விபீஷனுக்கு சரணாகதி பண்ணும்போதும் சபரி இருக்கும்போதும் அவர் பண்ணார், அது ஒரு பெருமை இல்லை. ஆனா காக்காசுரன் போல பரம அபச்சாரம் பண்ணவனுக்கும் அனுகிரகம் பண்ணார்னா அப்ப பக்கத்துல அந்த பிராட்டி இருந்ததுனால தானே, அந்த தாயார் தான் பரவாயில்ல அவனுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றதுனால தானே. அதனால இங்கதான் அகலகில்லேன்னு எப்பயுமே பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியவன் அப்படின்னு. வேங்கடவா அப்படின்னு பரத்வம் கொண்டாடும் அப்படிங்கிறார். பரமபதத்தில் இருக்கையா நின்ற அப்பேற்பட்ட பரமபதத்திலே இருக்கிற அந்த பெருமாளாச்சிய வேங்கடவா அப்படின்னு சொல்லி தாசர்களுக்கும் வானவர்க்கும் வேண்டும் படியாய் என்கிறபடியே சர்வதீர்யாக்யாதி சமாசிரமணீய அப்படின்னு எல்லாருக்கும் ஆசிரயித்தவர்கள் எல்லாருக்கும் எல்லாரும் இங்குதானே வந்து ஆசிரயிக்கிறார், திருமலையிலே வந்து நிற்பானே என்று இத்தால் சௌலபியம் சொல்லுகிறது அப்படின்னு. பகவான் அப்பேற்பட்ட வைகுண்டநாதனாக இருந்தா கூட இங்கே வந்து இருக்கான், இங்கே எல்லாரும் அவனை சேவிக்க வரார்கள். தேவர்கள் பாகவதோத்தமர்கள் பரம பாகவதோத்தமர்கள் எல்லாரும் இங்கே வந்து பெருமாளை அனுபவிக்கும் படியும்பாக இருக்கிறதுனால அந்த சௌலபியத்தை சொல்லுகிறது அப்படின்னு. கிரமேண பரத்வ சௌலபியங்களை பேச நின்றுகிறார் அப்படின்னு. அப்படி இப்பேற்பட்ட இந்த இரண்டு கல்யாண குணத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு அபிருச்சி ஆழ்வாருடைய அபிருச்சின்னு சொல்றாரு. அதனாலதான் படியாயிருந்து பவளவாய் காண்பேனே அப்படின்ற அப்பேற்பட்ட பகவானுடைய பரத்வத்தையும் சௌலபியத்தையும் அந்த கல்யாண இரண்டு கல்யாண குணத்தையும் எப்பையும் அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா பெருமாள் பக்கத்திலேயே இருந்தாதானே முடியும். அதனால படியாயிருந்து பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்ல போகிறார் அப்படின்றத இங்க வந்து எடுத்துக்காட்டு. நின் கோயிலின் வாசல் அப்படின்னு தேவரீருடைய திவ்யாலயத்தியான இங்க வந்து தேவரீருடைய திவ்யாலயத்தில் முன்பே இதற்கு படியாய் அப்படின்னு தேவரீருடைய திருக்கண் வட்டத்திலே நின்றபடியாந்து அப்படின்னு அப்பேற்பட்ட உம்முடைய திருவடி கண் முன்னாடியே இருக்குன்றது சர்வ சாதாரணமா என்ன, அப்பேற்பட்ட பாக்யம் ஆச்சு அப்படின்னு அப்படி எல்லாரும் பின்னிட்ட சடையானும் பிரமனும் மிந்திரனும் துன்னிட்ட புகழறிய வைகுந்தனில் வாசல் அப்படின்னு உம்மை சேவிக்கிறதுக்காக இங்க எல்லாரும் வரா. சிவபெருமான் பிரம்மா தேவர்கள் தேவேந்திரன் எல்லாரும் வந்து நெருங்கிண்டு நெருங்கிண்டு வரா இல்லையா, அப்பேற்பட்ட அந்த கோயில் வாசல் வந்த வைகுந்த நீல் வாசல் அதுக்கு நின்று கர்ப்ப கிரகத்திலே அனன்ய பிரயோஜனரான, இங்க வந்து சொல்றாரு அனன்ய பிரயோஜனரான அடியார்கள். முதல்ல சொல்லும் பொழுது நெடியாய் வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அடியாரும் வானவரும் அறம்பயரும் அப்படின்னு. அடியார்கள்னா பரம பாகவதோத்தமர்கள், அவ வந்து அனன்ய பிரயோஜனர்கள், அவ வேற எதுவும் இல்லாத பகவானே கதி, பகவானுடைய திருவடி கதியேன்னு வந்து சேவிக்கிறா. அவா திருவடியும் நான் வந்து அங்க படியா இருந்தேன்னு அவா திருவடியும் இந்த படி மேலே வச்சு போவா. அப்புறம் அவர்கள் பிரயோஜனாந்தர் பரர்களா ஆன தேவ ஜாதிகளும் அப்படின்னு பிரயோஜனம், ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காகவே வந்து சேவிக்கிறவா தேவர்கள், அதனால இங்க வானவரும் அப்படிங்கிற. அவளுக்கு ஒரு வேலை ஆகணும்னா பெருமாள் கிட்ட வருவா. அவளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய இந்த அறம்பயரும் அப்படின்னு சௌந்தர்ய லாவண்ய நிபரைகளான ரம்பாத்யப்சரசைகளும் நின்று துதிக்கும்படியான சோபானமாக நான் வடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு அவள்லாம் வந்து நிற்கும்படி தாண்டி போகும்படி அவளுடைய திருமணம் திருவடி சம்பந்தம் கிடைக்கும்படியான ஒரு படியாய் இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். அப்ப அடியனை போல ஒருத்தர் ஆழ்வார கேட்கிற, நான் கேட்கிறேன் அடியார்கள் உத்தேசியராகலாம், அடியார்கள் பரம பாகவதோத்தமர்கள் வேற எதுவுமே இல்ல, பகவானே கத்தின்னு வரவா அவளுடைய திருவடி என் மேலே வச்சு போகணும் அப்படின்றது நியாயம். ஆனா வானவர்களும் ரம்பாதிகளும் கூட உத்தேசியர்களாகுமோ, அவாளமா அவளுடைய திருவடியுமா, அவா ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய சுயலாபத்துக்காகத்தானே வந்து பகவானை சேவிக்கிறான்னா அதுக்கு ஆழ்வார் உடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு பெரிய பரகால சுவாமி சொல்றார். அவர்கள் வஸ்துகத்திய அனுதேசியர்களே ஆனாலும் இப்போது அவர்கள் பகவத் சேவா சமுவஸ்திதர்களாகையாலே ஒருபடி உத்தேசியர்கள் ஆக குறையில்லை என்று அப்படின்னு, அவா என்ன உத்தேசியபூர்வமாக வந்தா கூட அந்த வந்து வரும்பொழுது பகவானுடைய பக்தர்களே தவிர அந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஏதோ ஒரு உத்தேசத்துக்காக பெருமாளை சேவிக்கணும்னு தோன்றி அந்த பாத யாத்திரைக்காக வந்தாலே அதனாலேயே அவா பரம பாகவதோத்தமர்கள் தான், அவளுடைய எந்த இதுலையும் அவளும் குறையில்லை அப்படின்னு அப்பேற்பட்டவா கிடந்து இயங்கும், அவா வந்து தாண்டி போகும்படியாக ஒரு படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இங்க வந்து பிரார்த்திக்கிறார். பவளவாய் காண்பேனே அப்படின்றதுக்கு அர்ச்சாவதாரங்களிலே பகவானுடைய முன்னிலையிலேயுள்ளபடிக்கு குலசேகரப்படியே என்றாயிற்று சம்பிரதாய விவகாரம் அப்படின்னு பெரிய பிரகால சுவாமி இங்க எடுத்து காட்டுறார். படியாயிருந்து பவளவாய் காண்பேனே, படியாயிருந்துன்றதுக்கு அதனால இப்ப எல்லா திவ்ய தேசங்களிலும் பெருமாள் இருக்கிற கர்ப்பவாசல்லே இருக்கிற அந்த படிக்கு குலசேகரப்படியே என்று சம்பிரதாய விவகாரம், அதனாலே எல்லாரும் குலசேகரப்படின்றார். எல்லா திவ்ய தேசங்களும் எல்லா கோவில்களையும் பகவான் இருக்கிற கர்ப்ப கிரகம் அதுக்கு முன்னாடி இருக்கிற படிக்கு குலசேகரப்படி என்றே நம் சம்பிரதாயத்தில் விவகாரமாக இருக்கு. ஆனாலும் குலசேகரப்படினா திருமலையில இருக்கிற அந்த திருவேங்கடமுடையானுடைய கர்ப்ப கிரகத்தினுடைய அந்த படிக்கு தான் குலசேகரப்படி, ஏன்னா ஆழ்வார் இங்குதான் ஆசைப்படுறார். ஆனாலும் நம்ம சொல்லும்பொழுது பெருமாளுடைய சன்னதி எல்லாமே குலசேகரப்படின்னு சொன்னாலும் திருமலையில இன்னைக்கும் குலசேகரப்படி, குலசேகரப்படி உள்ள போகிற கைங்கரியம் திருமலை நம்பிகள் அந்த அனந்தாழ்வான் அவன் வம்சம்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த கர்ப்ப கிரகத்தை தாண்டி குலசேகரப்படி தாண்டி உள்ள போய் நின்று பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணுவா. அதுல திருமலை நம்பிகள் அவ வந்து மந்திர புஷ்ப கைங்கரியம் பண்ணுவா. அதே மாதிரி ஜிஆர் சுவாமிகள் அவள்லாமும் அந்த அர்ச்சகர்கள் ஏகாங்கி இவாள்லாம் தான் அந்த உள்ள போய் கைங்கரியம் பண்றான். அப்பேற்பட்ட அந்த எல்லா படியுமே அந்த கருடாழ்வாரில் இருக்கிற எல்லா படியுமே சொல்லலாம், அந்த படிகள் எல்லாம் தாண்டிதானே எல்லா பக்தர்களும் வரணும், அதனால இந்த பக்தன் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதுக்கப்புறம் அர்ச்சாவதார சமாதியையும் கடந்து மந்தஹாச மன்னோபகமான உன் திருப்பவளவாய் காண்பேனே என்கிறார் அப்படின்னு ஆசைப்படுகிறார் ஆழ்வார் அப்படின்னு. அவர் அர்ச்சாவதார ரூபம் அப்படின்றது இருந்தா கூட மந்தஹாச சிரிப்போடே தான் இருக்காராம் பெருமாள். அங்க வந்து சமாதி நிலைமை தானே, சமாதி நிலை அப்படின்னு எதுவுமே தெரியாம அப்படியே அந்த அர்ச்சாவதார நிலை அப்படி இருந்தா கூட பெருமாள் என்னைக்குமே திருவேங்கடமுடியான் மூலவர் உற்சவர் ரெண்டு பேரும் சேவிக்கும் பொழுதுமே அவ சிரிச்சின்னுதான் இருப்பா. உற்சவர் நம்ம தினமும் சேவிக்க முடியும், மூலவர் நம்ம ரொம்ப தூரத்திலேருந்து சேவையாகும், பெரிய அந்த திருமணம் இடறதுனால தெரியாது, ஆனா கிட்ட போய் சேவிச்சா பெருமாள் சிரிச்ச முகத்தோடேதான் எல்லாருக்கும் அந்த மந்தகாச சிரிப்போடே எல்லா பக்தர்களும் வந்தாலேன்னு சந்தோஷத்தோடே அனுகிரகம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட திரிவேங்கடமுடியான். அதனால் அந்த அர்ச்சாவதாரம்ன்றதே மறந்து கூட அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட மந்தகாசம், அந்த பவளவாயை நான் எப்பையும் காண்கிறா மாதிரியான கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும், படியாயிருக்கணும் அப்படின்னா ரெண்டு லாபமும் வந்துடுது. எல்லா பாகவதர்களும் அந்த படிமேலே கால் வச்சு போகலாம், இரண்டாவது பெருமாளையும் சேவிக்கலாம், மற்றவாருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். ஏகாந்த சேவையில் கதவை சாத்திட்டு போனாலும் கதவை திறந்துட்டு போனாலும் யாரும் படிக்கட்டு தூக்கி வெளில வச்சுட்டு போறதில்ல, இதை எடுத்துட்டு போக போறதில்ல, அப்படியே இருக்கணும் அப்படின்றத ஆழ்வார் வந்து ஆசைப்படுறார். அந்த படியாயிருந்து பவளவாய் காண்பேனே அப்படின்னு, அது என்னன்னா அப்ப நம்ம கேட்கறோம் இல்லையா, அப்பேற்பட்ட யாரும் எதேதோ ஒரு விஷயத்துக்காக பெருமாள் கிட்ட வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு, அவ திருமலை யாத்திரையாக அங்க வரா இல்லையா, அதனால அவ எதுக்காக வந்தாலும் பரவாயில்ல, அதனால எனக்கு ஒன்றும் இது இல்லை, ஆனால் யாத்திரைன்னு வராளே அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லும் பொழுது, பராசர பட்டர் காலத்தில் ஒரு பெரிய பரம பாகவதோத்தமர்கள் வந்து கூரத்தாழ்வார்கிட்ட சமாசீனம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு வராளாம். அப்போ பராசர பட்டர் அங்கே திருமாளிகையில் வந்து கூரத்தாழ்வார் இருக்கிறான்னு கேட்கும்பொழுது, பராசர பட்டர் கூரத்தாழ்வார் பரமபதிச்சிட்டேர் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பரமபதிச்சிட்டர் அவளுக்கு தெரியல அந்த விஷயம், அவள் ஒரே கண்ணில் ஜலம் விட்டு, ஆஹா அவரை ஆசிரியித்து சமாசேனாதிகள் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்தேனே, அப்போ ஏற்பட்ட ஆச்சாரியன் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். பராசரப்பட்டர் எதுக்காக அழகிறீங்கோ அப்படின்னா, இல்லை ஆச்சாரியர் இல்லையே இப்போ எப்படி நான் அவர்கிட்ட சமாசேனம் பண்ணிக்கணும்னா, நீர் எப்போ கூரத்தாழ்வார்கிட்ட சமாசேனம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு பாத யாத்திரையாக நீர் எப்போ கிளம்பினேரோ அன்னைக்கே பகவான் முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு மோட்சம்னு, அவரே இன்னொரு ஆச்சாரியத்தை காட்டி உமக்கு சமாசேனம் பண்ணி வைப்பான் அப்படின்னு. ஏன்னா அந்த எண்ணமே போகிறோம், நம்ம பண்ணிக்கணும் சமாசேனம் பண்ணிக்கணும், அந்த சிஷ்யர்கள் ஆசிரயிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்தாலே போகிறோம், பகவான் அப்போ நமக்கு அனுகிரகிச்சிருவான் அப்படின்னு. அப்பேற்பட்ட அதனால அவள் எந்த காரணத்துக்காக வரா அப்படின்றது இல்லை, அவள் வந்தா இல்லை, நடந்து இவ்வளோ தூரம் வந்தா இல்லையா, ஏதோ ஒன்று துட்டு கேட்கறதுக்கே வந்தாலும் இவள் வந்தா இல்லையா, பெருமாளை சேவிக்கணும்னு வந்தா இல்லையா, அதுவே போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த சாதாரண சர்வசாதாரணமானவா கூட எவ்வளவோ அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட்டு வாங்கி அவள் சேவிக்க வரும்பொழுது அவள் மனசில் பல ஆசைகள் இருக்கும், நான் என்னுடைய நான் இந்த பண்ணதெல்லாம் தப்பு பண்ணிட்டு இதெல்லாம் போகணும், எனக்கு நீர் அனுகூலம் பண்ணணும் அப்படின்னு, அடுத்த வருஷத்துக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு பெரிய லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை வந்து நம்மளால் படிக்கவே முடியாது. அப்படி எழுதினு வந்தால் கூட அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கும் அந்த சமயத்திலே அனைத்தையும் மறந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடும். அவளுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் இல்லைன்னா அந்த அவருடைய திருநாமத்தை சொல்லுவா, கோவிந்தா கோவிந்தான், இல்லை அவளுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்தோத்திரங்காதிகள் எல்லாம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணதோ தயாசத்தகமோ ஏதோ ஒன்று அவளுக்கு தெரிஞ்சது, அவளுக்கு எதுவுமே தெரியலனா கூட கோவிந்தா கோவிந்தான்ற நாம சங்கீர்த்தனமாக பெருமாளை பண்ணி அந்த க்ஷணம் எல்லாத்தையும் மறந்து அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறதுனால அனைத்து பேரும் பக்தர்களாகையாலும், அதனால அவள் எதுக்காக வந்தான்றதே அவள் மறந்து இருக்காளே, பெருமாளுடைய அந்த தேஜஸையும் பெருமாளுடைய சௌந்தரியத்தையும் பெருமாளுடைய அந்த சௌலபியத்தையும் பார்த்து அவள் மயங்கி நிற்கும்படியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் அந்த படியாக இருந்து அப்பேற்பட்ட அந்த படியாக இருந்து அவள்லாம் தாண்டி போறா இல்லையா, அந்த கைங்கரியத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்ல பகவான் சந்தோஷப்படணும், அவன் வந்து ஆஹா இப்படி கைங்கரியம் பண்றே குலசேகர ஆழ்வார் அப்படின்னு அந்த சந்தோஷப்பட்டு அவன் மந்தகாசத்தோட சிரிக்கிற அந்த அழகை நான் பார்க்கணும் அப்படின்னு பவளவாய் காண்பேரே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் இங்க மங்களாசாசனம் பண்றேர். அடியனுடைய திருத்தகப்பனார் அங்கு 40 வருஷம் அந்த குலசேகர படிக்கு முன்னாடி நிறுந்து திருவேங்கடமுடியானுக்கு அர்ச்சனை சொல்லணும், 3 வேளை, அந்த கார்த்தால சகசிரநாம அர்ச்சனை, அதுக்கப்புறம் 2 வேளை அஷ்டோத்திரம். அப்பேற்பட்ட இந்த கைங்கரியம், அந்த கைங்கரியம் பண்ணும்பொழுது நிறைய பேர் பரம பாகவதர்கள்லாம் அந்த காலத்தில் பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து திருமலையில் வந்து சேவிப்பா, இன்னைக்கும் கூட ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இந்திரிய பரியந்தம் அஸ்வதாச்சாரிய பரியந்தம்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த திருவேங்கடமுடியான சேவிக்க வரும்பொழுது அந்த திருமலையிலே பாக்கியம். அதனால்தான் ஆழ்வார் என்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் திருமலையில் நம்ம இருந்தாலே போறோம், பரம பாகவதோத்தமர்கள்லாம் வந்து அவ அவளுடைய ஹிருதயத்தை திருவேங்கடமுடியான அவ எப்படிலாம் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறா, அந்த திருவேங்கடமுடியானுடைய பெருமையெல்லாம் நமக்கு சொல்லுவா இல்லையா, அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி சுவாமி வரதத்ரயம் அப்படின்னு சொல்ல பிரபலமான அப்பேற்பட்ட 3 வரதாச்சார் சுவாமிகள் அப்படின்னு பரகாலமடத்தில் இருந்திருக்க அபினவ ரங்கநாத சுவாமியுடைய சிஷ்யர்கள், அதில் ES வரதாச்சார் சுவாமின்னு அவர் அடிக்கடி திருமலை பரக்காலமடத்துக்கு வருதுண்டு. அப்ப அப்பாவோட போய் பக்கத்துல நின்று அந்த அர்ச்சனை கைங்கரியும் பொழுது பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கு. அந்த குலசேகரப்படி முன்னாடி அந்த சுவாமி பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கும்போது அவர் மனசுல அவர் ஸ்தோத்திரம் பண்ணாரு இல்லையா. அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஏன்னா நம்மளே போகும்போது கூட நமக்கு தெரிஞ்ச அந்த ஸ்தோத்திரத்தெல்லாம் நம்ம பெருமாளுக்கு சொல்லுவோம். அப்பேற்பட்ட மகான்கள் அந்த ஆச்சாரியர்கிட்ட கைங்கரியம் பண்ணவர்கள், அவ என்ன பண்ணுவா அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அப்ப வந்து அவர்கிட்ட கேட்கும்போது, சுவாமி கிட்ட அப்ப கேட்கும்பொழுது, அடியேன் என்ன சொன்னிருப்பேன், அந்த பெருமாள் கிட்ட அந்த காலத்துலனால ரொம்ப நாள் இருந்து அந்த அர்ச்சனை முடிகிற வரைக்கும் இருந்து சேவிக்கலாம், இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்ப அப்படி சேவிக்கும்போது என்ன அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, பிரம்மசூத்திரங்கள், ஏன்னா வேதாந்தத்துக்கு வேதத்துல அந்திம பாகம் வேதாந்தம்னு சொல்லுவாங்க, அந்த வேதாந்த பாகம் பூர்த்தியா பார்த்தா பரபிரம்ம விஷயமாகவே இருக்கும். முதல்ல எல்லாமே கர்மகாண்டம், அது வந்து கர்மா நம்ம பண்ண யஜ்யாகாதிகளை சொல்லக்கூடிய இதுவாக இருக்கும். அந்த வேதாந்த பாகம் பூர்த்தியா பரபிரம்ம விஷயமாக இருக்கும், அவருடைய கல்யாண குணங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகவே இருக்கும். அவர் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் பண்றதுக்கான காரணங்கள் எல்லாமே அந்த வேதாந்தத்துல தான் இருக்கும். அப்பேற்பட்ட அதுக்கு சூத்திரங்களை நமக்கு வந்து வேதவியாசர் நமக்கு அனுகிரகித்திருக்கார். அந்த சூத்திரத்துக்கு தான் பாஷ்யங்கள் பல பேர் எழுதியிருக்கா, சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ஸ்ரீபாஷ்யக்காரர், அவர்தான் விசிஷ்டாத்வைதபரமாக ஸ்தாபனம் பண்ணார். அந்த சூத்திரங்கள் இருக்கிறது அனைத்தும் பகவானுக்கு தானே. ஸ்ரீ பாஷ்யக்காரர் முதலே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு அந்த ஆரம்ப மங்கள ஸ்லோகத்திலே இந்த வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய அனைத்து அந்த பரபிரம்மம் அப்படின்றவர் சாட்சாத் திருவேங்கடமுடையார் தான், ஸ்ரீனிவாசன் அப்படின்னு தாயாரோடே சேர்ந்த அந்த பெருமாள் அப்படின்னு சொல்றதுனாலேயே ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்றது இல்லையா. அப்பேற்பட்ட அந்த பிரம்மசூத்திரங்களை பூர்த்தியாக பெருமாளுக்கு சொல்லி சமர்ப்பிச்சார் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரம் அவா சொல்லும்பொழுது, ஆனால் அதெல்லாம் அந்த சூத்திரங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த காலத்து மகான்கள்லாம் அது எப்பயுமே அது ஞாபகம் மனப்பாடமா வச்சிருக்கு. ஒரு அர்ச்சனை சொல்ற மாதிரி கேசவாயன் நாராயணன் அப்படி சொல்ற மாதிரி அந்த சூத்திரங்கள் அது அப்படியே அந்த மனசுல இருந்து பெருமாள் பிரார்த்தனை பண்ணிட்டேன் அப்படின்னும், ஏன்னா அதுல சொல்றது அனைத்துமே திருவேங்கட முடியாது தான். அதுக்கப்புறம் தயாசத்தகம் பூர்த்தியாக சொன்னேன் அப்படின்னு அப்படி அனுபவிச்சிருக்கா பெரியவா. அதனாலதான் யாரா இருந்தாலும் கூட அந்த இடத்துல வரும்பொழுது பெருமாளுக்கு வந்து பக்தி, அவ பண்ண அந்த ஆசைகள் எல்லாம் என்னென்னலாம் நினைச்சிட்டு வந்தாலும் அதை மறந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அப்ப பெரியோர்கள், அப்ப ஆச்சாரிய அபிநவ ரங்கநாத சுவாமியுடைய சிஷ்யர்கள், அப்படி பல ஆச்சாரியர்கள் அவெல்லாம் எப்படி எப்படி அந்த பெருமாளை அனுபவிச்சிருப்பா அப்படின்னு அவ கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிருந்தாலே போறோம். அந்த மாதிரியாக பெரிய பெரிய மகான்கள் திருமலைக்கு வந்து அவாளெல்லாம் அவளுடைய அனுபவத்தை சொல்லி அந்த அனுபவத்தை அடியனால் நேர இல்லைன்னாலும் பெரும்பாலான அப்பா மூலமா அவா மூலமாக கேட்டதுனால தான் இப்பேற்பட்ட உபன்யாசங்கள் பண்ண முடியறது. நான் அப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணியிருப்பேர் இல்லையா, அந்த கட்டாட்சமே போரும். இப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான பத்தி ஒரு சாதாரணமானவன் சொல்லிட முடியுமா அப்படின்னா, அப்ப அடியேன் சொல்றேனேனா அது காரணம் என்ன, அப்பேற்பட்டவாளுடைய அனுகிரகம் தான். அப்படி எல்லாம் பரம பாகவதோத்தமர்கள் இருந்து அந்த திருவேங்கடமுடியான பிரிச்சிருக்காளே, அந்த குலசேகர படி முன்னாடி இருந்ததே, அதனால ஆழ்வார் அதுவா இருக்கணும்னு ஆசைப்படுறது. ஏன்னா அத்தனை பேர் வருவா, அவ என்னென்ன கேட்கணும்னு நினைச்சாலும் எல்லாத்தையும் மறந்துடுவா, பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணுவா, அதனால அவ எல்லாருமே பரம பாகவதோத்தமர்கள். அவ என்னுடைய தாண்டி போகணும், அவளுடைய திருவடி என்னுடைய தலைமையிலே வச்சு போகணும். அப்படி இருந்து அந்த பெருமாளை, அந்த பெருமாள் ஆஹா இப்படி கைங்கரியம் பண்றான் என்று சொல்லும்பொழுது அவன் சிரிக்கின்ற அந்த மந்தகாச சிரிப்பை பார்த்துண்டே இருக்க வேண்டும், இதுவே எனக்கு போரும் அப்படின்னு ஆச்சரியமாக குலசேகராழ்வார் இங்க மங்களாசாசனம் பண்றார். சுவாமி தேசிகனும் தயாசத்தகத்தில் சொல்லும்பொழுது, அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்கத்ருவர்கயோஹோ அஞ்சனா த்ரீஸ்வர தயா அபிஷ்டௌமி நிரஞ்சனாம் அப்படின்னு, அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்கத்ருவர்கயோஹோ, யாரெல்லாம் தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்ற அந்த திருவர்க்கத்தையே கேட்கவராலோ அவளுக்கும் அனுகிரகம் பண்ணும்படியாக இருக்கான். அபவர்க்கம் அப்படின்ற திருவர்க்கம் அப்படின்றது தர்மார்த்த காமம், அபவர்க்கம் அப்படின்றது மோட்சம். முதல்ல அபவர்க்கம் சொல்றேன்னா அவன் மோட்சத்தை கொடுக்கதான் இங்க வந்தான், ஆனாலும் திருவர்க்கத்தை கேட்டாலும் அவன் கொடுக்கிறான் அப்படின்னும், கிருபண ஜல கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியா மாத்யாம் விஷகிரிநாத தயேத்வாம் விதந்தி சம்சார தாரிணியம் விபுதாக அப்படின்னு, ஒரு ஆர்த்தன் ஒரு ஜிக்னாசு அர்த்தார்த்தி எதை கேட்டு வந்தாலும், அவன் சில பேர் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அர்த்தங்களையே கேட்கும்படியாக பணக்காரனாகணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தாலும், மோட்சத்தை கேட்டுட்டு வந்தாலும், எல்லாருக்கும் கிருப பண்ணக்கூடிய ஒரு வந்து கிருதாபராதசி ரிஷ்யம் விஷகிரிநாத தயேத்வாம் விதந்தி சம்சார தாரிணியம் விபுதாக அப்படின்னு ஒரு கிருபணனாக இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியாக ஒரு கல்பக விரக்ஷமாக, ஆனா கல்பக விரக்ஷம் மோட்சத்தை தராது அப்பேற்பட்ட, ஆனா திருவேங்கடமுடியான் மோட்சத்தையும் சேர்த்து தரக்கூடியவனான பகவானாக இருக்கிறான் அப்படின்னு. அதனாலதான் நீங்க ஆழ்வார் சொல்லும் பொழுதும் யார் யார் எதுக்கு வரான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பகவான் ஆனா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றானோ இல்லையோ, பகவான் கிருப்பைக்கு பாத்திரமாகறாரு இல்லையோ, அந்த திருமலைக்கு வரணும்னு நினைக்கிற எண்ணமே அவ பகவானுடைய அனுகிரகம் வந்ததுனால தானே. அதனால அவர்கள் எல்லாருமே பக்தர்கள் தான். எந்த வித்தியாசம் பக்தர்கள் இவா வசத்தி இவா தாழ்த்தின்னு நான் பார்க்க போறதில்ல. எப்படி வேணா இருக்கட்டும், என்னுடைய நான் படியா இருக்கிறேன், என் மேலே கால் வச்சு அவ போகட்டும் அப்படின்னு அங்க வந்து இருந்து அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட அந்த கைங்கரியத்தை பண்ணிண்டே பெருமாளுடைய பவளவாய் திருமாலை சேவிச்சுண்டே இருந்த அதுவே எனக்கு ஒரு பெரிய வரன், இதுதான் ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றேன். அதே போல நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம், ராமானுஜர் எப்படி ஒவ்வொரு விஷயமாக ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணும்படியாக கைங்கரியம் பண்ணேர் அப்படின்னு. இந்த இடத்துல என்னன்னா, பவளவாய் காண்பேன் பகவானே உகக்கும்படியான ஒரு கைங்கரியத்தை பண்ணேர். ஏன்னா அந்த காலத்துல சக்கரவர்த்தி தொண்டமான் சக்கரவர்த்திக்கு சங்க சக்கரத்தை கொடுத்ததுனால பெருமாள் சக்கரத்தை வந்து யுத்தத்துக்காக கொடுத்துட்டேர். எல்லாரும் வந்து இது திருவேங்கடமுடியானே கிடையாது, ஸ்ரீமன் நாராயணனே கிடையாதுன்னு அவாவா ஒரு ஒரு தேவத்தை இவர்தான் இந்திரன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவாவாளுடைய நினைச்ச தேவத்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அந்த சமயத்துல அவர் வாதம் பண்ணி ஜெயிச்சாலும் சரிய பேர் ஒத்துக்காததுனால ராத்திரி வந்து நம்ம எல்லாரும் அவாவா எல்லா ஆயுதத்தையும் வச்சுட்டு போயிடலாம், கார்த்தால வந்து பெருமாள் எதை தரிச்சுக்கிறாரோ அதை வச்சு நம்ம வந்து எந்த தேவத்தை அப்படின்னு எந்த பெருமாள்னு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரியாக உள்ள போய் சங்க சக்கரத்தை கொடுத்தேராம். அதுக்கப்புறம் மறுநாள் திறந்து பார்த்தா சங்க சக்கரத்தோட பெருமாள் இருந்ததுனால இவர் திருவேங்கடமுடியான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துண்டான். அதனால அந்த சங்க சக்கரத்தையே பெருமாள் கொடுத்தா பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால பவளவாய் காண்பேனேன் அவரே உகக்கும்படி சந்தோஷப்படும்படி எல்லாம் இப்படி பண்ணிட்டாலே. ஆனா திருப்பியும் அந்த இவர்தான் திருவேங்கடமுடியான் நிலைநாட்டினது யாருனா ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான். அவர் இல்லைன்னா இப்ப ஏற்பட்ட திவ்ய தேசமே இல்ல, ஸ்ரீரங்கம் இல்ல, திருநாராயணபுரம் இல்ல, திருமலை இல்ல, இப்ப ஏற்பட்ட முக்கியமான திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தது ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான். அப்படி ஆச்சரியமா இங்க அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்தித்தா போலே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாகரும் வானவரும் மரம்பயரும் கிடந்தி எங்கும் படியாய் கிடந்துண் பவளவாய் காண்பேனே அப்படின்னு திருவேங்கடமுடியானை பிரார்த்தித்துண்டு குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம், கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.